ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரம் நவமஹ ஸ்லோகஹ. க்ரியா சக்தி குணோ விஷ்ணோஹோ யோ பவத்யதி சக்திமான் அகுண்ட சக்தி சா சக்திஹி அசக்திம் வாரயேதவஹா. வாரயேத இதுதான் கிரியாபதம். விதிலிங் ரூபம் பிரதம புருஷா ஏகவச்சனம். வாரயத்தேங்கிற ஆத்மநேபத ரூபத்தினுடைய விதிலிங். வந்ததேன்றது வந்தேதன் ஆகும், தடுக்கட்டும் போக்கட்டும். எதை? அசக்திம். அசக்தின்னா அசக்தியை, சக்தி இல்லாத தன்மையை போக்கட்டும். ந சக்திஹி அசக்திஹி தாம். அசக்திம் யாருக்கு? உங்களுக்கு இல்லை, உங்களுடைய. யுஷ்மாக்கம் வக ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். உங்களுடைய யுஷ்மாக்கம் வக அசக்தின் வாரையேத்த யார் போக்க வேண்டும்? சக்திஹி. முந்தின ஸ்லோகங்கள் மாதிரியே எந்த ஸ்லோகத்தையும் சுவாமி அழகா சக்தின்ற பதத்தை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிருக்கார். அது ஒரு அலங்காரம், அவருடைய ஒரு ஜீனியஸ். சக்திஹின்றது இப்போ சக்கரத்தாழ்வாருடைய ஒரு ஆயுதத்துக்கு பேர். அது வேல் வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறார். அந்த வேலுக்கு சக்திகின்னு பேர். அந்த அந்த சக்தி சா சக்திகின்னா இப்போ அந்த சக்தியானது உங்களுடைய அசக்தியை போக்கட்டும். மிச்சல்னா அதுக்கு விசேஷனம். அகுண்ட சக்திஹி. அகுண்ட சக்திகின்றது சக்திக்கு அந்த ஆயுதத்துக்கே விசேஷமாக போகிறது. அகுண்டா சக்திஹி எஸ்யாகான்னு வச்சுக்கலாம். சுவாமி இந்த இடத்துல புல்லிங்கமும் பிரயோகம் பண்ணிருக்கார், ஸ்ரீலிங்கமும் பண்ணிருக்கார். மூணாவது நாலாவது பாதத்தில் ஸ்ரீலிங்க பிரயோகம் பண்ணிருக்கார், பூர்வ பாகத்தில் புல்லிங்க பிரயோகம் பண்ணிருக்கார். ஸோ அகுண்ட சக்திகின்றது இப்போ ஸ்ரீலிங்கமாக வச்சுட்டோம்னா அகுண்டா சக்திஹி எஸ்யாக சா. குண்டஹா குண்டனம் பண்ணுறது அப்படின்னா ஒரு வரையறைக்கு உட்பட்டு தருது, லிமிட்டடாக வச்சுக்கிறது. அகுண்டன நான் குண்ட அகுண்ட குன்றாத அளவுக்கு அகப்படாத சக்திஹி. யாருடைய வலிமை வல்லமையானது கட்டற்று கிடக்கோ, ஒரு கட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கோ, அப்படிப்பட்ட சக்தி சா சக்திஹி உங்களுடைய அசக்தியை போக்கட்டும். இப்போ முதல் ரெண்டு பாதத்தில் அதனுடைய இன்னொரு முக்கியமான விசேஷத்தை சொல்கிறார். அதிசக்திமான் யஹ விஷ்ணோஹோ கிரியாசக்தி குணஹ பவதி. அதிசக்திமான் அதின்றது வந்து உபசர்க்கம். அதின்ற அதி என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் நிறையன் அர்த்தம். அதுவும் அந்த எல்லையற்ற அதை கொடுக்கறது, எக்ஸீடிங்லின்னு அர்த்தம். அதிசக்திமான் சக்திமான்றது இப்போ புல்லிங்க பிரயோகம். மது சக்திமான சக்தியை உடைய, சக்தியை உடையவன். அதிசக்திமான்னா மிகுந்த சக்தியை உடைய. யஹ யவன் அதாவது அந்த வேலை வந்து இப்போ புல்லிங்கத்தில் சொல்லியிருக்கார். ஸோ எந்த வேல், அபரிமிதமான சக்தியை உடைய எந்த வேல்? விஷ்ணோஹோ. விஷ்ணோகோன்றது ஷஷ்டி ஏகவச்சனம். விஷ்ணுவினுடைய கிரியாசக்தி குணஹ பவதி. அதாவது சிருஷ்டியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேண்டியிருக்கு, அந்த கிரியை. அந்த கிரியாசக்தி குணமாக எந்த சக்தியானது அதிசக்திமான இருக்கோ அந்த ஆயுதமானது உங்களுடைய அசக்தியை போக்கட்டும்னு அண்மையம் தாற்பயம். இப்போ என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, குணஹ சக்தின்றது ஒரு குணமாக ட்ரீட் பண்ணுறோம். அதாவது வேதாந்தம் கொஞ்சம் ஃபிலாசபி படித்தவர்களுக்கு தெரியும், திரவியம் குணம்னு பிரிப்பா பதார்த்தங்கள்லாம். அப்போ சக்தியை வந்து ஒரு தனி குணமாக விசிஷ்டாத சம்பிரதாயத்தை ஒத்துக்கிறார். சக்தியுடைய ஒரு வஸ்து தான் காரணமாக முடியும். இப்போ நூல் வந்து துணிக்கு காரணமாகுதுன்னு சொன்னால் சக்தியோடு கூடிய நூல் தான் துணிக்கு காரணமாக முடியும். ஏன்னா அந்த நூல் அறுந்து போகிற நூலாக இருந்தால் சக்தி இல்லாமல் இருந்தால் அந்த துணியை எந்த துணியும் ஏற்படுத்தாது. அதை சூச்சிப்பிக்கிற மாதிரி கிரியாசக்தி குணகான்னு பதம் போட்டிருக்கார். ஸோ கிரியைனா அந்த செயல், உலகத்தை படைக்கும் அந்த செயல், அதுக்கு சக்தி தேவை, கிரியாசக்தி. அதுவே குணம். அது ஒரு குணமாக இருக்கு. ஸோ கிரியாசக்தி குணக அப்படின்னா அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு தேவையான சக்தி என்கிற குணமாக எது ஆகிறதோ, எது இந்த ஆயுதம். அதிசக்திமான் யஹ விஷ்ணோஹோ கிரியாசக்தி குணக பவதி. அப்போ அந்த சிருஷ்டிக்கு ஏற்ற சக்தியை இது ப்ரொவைட் பண்ணுறதான் எம்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட அக்குண்ட சக்தி சா சக்தி வஹ அசக்திம் வாரையேத்தன்னு கவனம் பண்ணியிருக்கார். ஸோ அதிசக்திமான் யஹ விஷ்ணோஹோ கிரியாசக்தி குணக பவதி அகுண்ட சக்தி சா சக்தி வஹ அசக்திம் வாரையேத்தன் அன்மயம். மிகுந்த சக்தியை உடைய எந்த எந்த ஒரு வேலானது ஆயுதமானது விஷ்ணுவினுடைய எம்பெருமானுக்கு உலகத்தை படைப்பதற்கு தேவையான சக்தியாக மாறுகிறதோ, சக்தி என்கிற குணமாக மாறுகிறதோ இல்லை ஆகிறதோ பவதி அகுண்ட சக்தி, அந்த எல்லையற்ற வல்லமை உடைய சக்தியை உடைய அந்த வேல் சக்தி என்கிற வேல் ஆயுதம் வஹ உங்களுடைய அசக்தின் சக்தியற்ற தன்மையை உக்கட்டும் ஒழிக்கட்டும். அதிசக்திமான் யஹ விஷ்ணோஹோ கிரியாசக்தி குணஹ பவதி அகுண்ட சக்தி சா சக்தி வஹ அசக்திம் வாரயேதனு இந்த ஸ்லோகத்துக்கு இப்போ அன்மயமாறது அர்த்தமாகிறது. குபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.